என்ன சொல்லுது, அவளு மேல இருந்த காதை போச்சுது. எதுக்கு போதைய என்ன புலம்ப வச்சு, நீ எனக்கு பிடிச்ச பொண்ணுப்ப என் கூட இல்லடி. ஏழை காசாக நீ தாண்டி வர இப்ப முன்னாடி, மாமனால முடியவில்லை உன் கூட நான் இல்லடி. நான் மாசாக நான் தாண்டி நிப்ப உன் முன்னாடி, உன்ன நம்பி நான் இருந்தேன் லவ் ரொம்ப தொல்லடி. உன்னால நான் விழுந்து போட்டேன், ஓ சிறுப்பு அந்த மிட்டாய் போல கரைஞ்சு விட்டேன். அடி ஓசா உசுரோட தச்சேசா, என்ன சாச்சு புட்டா நைசா, என் மனசு உடச்சி நெளிச்சு போறியே. மச்சி நான் அடிக்கிறேன் உன் கூட ஒரு பெக்குடா, ஊத்தி கொள யாரும் இல்ல எனக்கு இப்ப மப்பிடா. அவளுக்கு பிடிச்ச பையன் எங்கேயோ இருக்கிறான், நான் இப்ப என்ன செய்ய. அடிடா பாட்டுல மச்சி மாசாக நீ தாண்டி வர இப்ப முன்னாடி, மாமனால முடியவில்ல உன் கூட நான் இல்லாடி. மாசாக நான் தாண்டி நிப்ப உன் முன்னாடி, உன்ன நம்பி நான் இருந்தேன் ரொம்ப தொல்லாடி. டாக்ஸிக் சிக்கன் சிக்கன் சிக்கன் சிக்கன் சிக்கன் சிக்கன் சொன்னா உன்னை பத்தி தெரியாம, ஆனா நான் அத காதுல வாங்கல வாங்கல. நம்மள கிளப்ல சுத்தற ஆம்பள புத்தி உன்னை பத்தி தெரியாம, நீ பாடி ஏழு கடல்களை நீந்தி ஏழு கண்டங்களை தாண்டி டாக்ஸிக் மனசுக்குள்ள பாக்ஸிக். சோ கிளாஸ் எடு கொண்டாடு டோஸ்ட் அடி என்னோடு, உன்னடியெல்லாம் பண்ணுடா வாழ்வ பல்லாண்டு.